ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸ್ಮತ್ ಗುರು ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. ನೇತಿ ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ, இந்த அதிகரணத்தினுடைய முதல் ஸ்லோகம். அதுல என்ன பூர்வபக்ஷம், என்ன சித்தாந்தம்? அவன் வந்து பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, புதுசா ஒரு ரூபம் கிடைக்கிறது அதுதான் மோட்சத்துல, வெறும் அபகதபாதி இருந்த ரூபமே இல்லை அப்படின்னு அவன் ஆக்ஷேபிச்சான். எப்படி பெருமாள் புது புது ரூபத்தெல்லாம் எடுத்துக்கிறாரோ அவதார திசையில, எப்படி சொர்க்கத்துக்கு போகத்தே சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் புது ரூபத்தை புது உடம்பு எடுத்துன்னு போவானோ, அதே மாதிரியாக இந்த முக்தனும் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் அவ சொன்னான். அதற்கு அப்படி கணக்க இந்த இது முக்தன் அந்த மாதிரி புது ரூபத்தை எடுத்துக்கிறான்னு சொன்னாக்க, ஸ்வேன ரூபேனேன்னு ஏன் சொல்லித்து உபனிஷத்து ஸ்வேன ரூபேனேன்னு தான் இருக்கு. ஸ்வேன ரூபேனாக்க தன்னுடைய ரூபம், அது எப்பொழுதும் இருக்கிற ரூபம், ஏன்னா நித்தியமான ஆத்மா. நித்தியமான ஆத்மாவா போயிடுதே, அவனுக்கு ஒரே ரூபம்தான் அது அப்படின்லாம் சொல்லி சமாதானம் சாதிச்சு அந்த அபகதபாத்மத்வாதிகள் தான் முன்னாடி இது கர்மாவனால அது மறைக்கப்பட்டுடுத்து, இப்போ உபாயத்தினால கர்மாக்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடவே இவன் வந்து அந்த ரூபத்தை எடுத்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் சாதிச்சார். இப்போ அதன் பேர்ல அத்வைதிகள் என்ன சொல்றா இந்த விஷயத்துல, அதை கண்டனம் பண்ற அத்வைதிகள் வந்து எப்படி பேசுறா, நீ வந்து நித்தியமா ஆத்மஸ்திதி இருக்குதே, ஆத்மஸ்திதி நித்தியமா இருக்குது, ஆத்மா நித்தியமா இருக்குது, அததான் நீ அபிநிஷ்பத்தின்னு சொல்றியா, அல்லது அபூர்வாகார பிராப்தி தான் அப்படின்னு சொல்றியா, இதுவா அதுவா அப்படின்னு விகல்பம் பண்ணிட்டு தூஷிக்கிறார்கள். இப்போ முக்தி திசையில புதுசா ஒரு ரூபம் வருது அப்படின்னு சொன்னையானாக்க அப்போ அத்வைதம் போயிடும், துவைதம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல ஒன்னு சித்தாந்தம் என்ன, ஆத்மீகத்த விஞ்ஞானம் தானே, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவன் ஆபரகம் தானே நீ சொல்லிட்டு இருக்க, அப்போ பிரம்ம ஒண்ணிதான் உண்மை, மீதி எல்லாம் பொய்யா போயிடுறது, எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாக்க அந்த அத்வைதம் தான் சித்திக்கணும். நீ உனக்கு சொல்றதுல புதுசா இவனுக்கு ஒரு ரூபம் வருதுன்னு சொன்னியானாக்கா பிரம்ம வேற இவனுக்கு புது ரூபம் வேற அப்படின்னு ஆயிடுமே, இது வந்து அத்வைத தத்துவத்துக்கு ஹானி வந்துடும். துவைத தத்துவமே சித்திக்கும், துவைத தத்துவம் தான் சித்திக்கும், வேதம் வந்துடும். அதை நீ ஒத்துப்பியா, இல்ல நித்தியஸ்வரூப ஸ்திதி அப்படின்னு சொன்னாக்க அது எதுக்கு, ஜீவாத்மாவுக்கா பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு அப்படின்னு சொன்னியானாக்கா பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறன்னு ஒத்துக்கிறியா, அப்பவும் பேதவாதம் வந்துடும். அபேதவாதம் நீ வந்து பிரம்மைக்கம் ஜீவைக்கம் பிரம்மைக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க, பிரம்ம ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொல்ற, அதுக்கு இது விரோதம் வந்துருமே, அதனால அதையும் ஒத்துக்க முடியாது. இல்ல இல்ல ஜீவன் தான் பிரம்மம், அந்த நித்தியமா இருக்கிறதுன்னு கோல்யோ அதுதான் சித்திக்கிறது அப்படின்னாக்க முன்னாடி அவன் கேட்டதுதான் திருப்பி பூர்வ பட்சி கேட்டானோ, அது ஜீவன் வந்து பிரம்மம் தான், அது நித்தியம், அது எப்பொழுதும் தான் இருக்குது, எப்பொழுதும் இருக்குது, அது புதுசா என்ன சித்திக்க போறது, நீ இன்னும் எங்களை மாதிரி இது ஒத்துக்க போறது இல்ல, கர்மாவனால சொரூபம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அதனால புதுசா வர்றது அப்படின்னு நீ சொல்ல போறது இல்ல, உன் சித்தாந்தம் அது கிடையாது, அஞ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்கு. அஞ்ஞானம் போயிடுத்துனாக்கா ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். அதுதான் எப்பொழுதும் இருக்குதே, எல்லாம் பொய் தானே, எல்லாம் பொய்யா இருக்கச்சு நீ ஜீவாத்மாவை நிச்சயம் சொல்ல முடியாது. ரெண்டும் ஒண்ணுன்றதுதான் உன் சித்தாந்தமே, அதுவே ஏற்கனவே சித்திச்சது தானே, அதுல போய் நீ வந்து எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த அத்வைத மத ரெண்டு விதமா விகல்பம் பண்ணிட்டு அப்ப பேதவாத பிரசங்கம் தான் வரும். அது பேதவாத பிரசங்கம் வந்துருத்தோம்னாக்க அப்ப நாங்க என்ன சொல்றோமோ அதான் நீ ஒத்துக்கிறதா ஆயிடும். நாங்க என்ன சொல்றோமோ நாங்க துவைதவாதம் விசிஷ்ட அத்வைதம் எங்களுக்கு, அந்த சித்தாந்தம் தான் நீ ஒத்துண்டதா ஆயிடும். அதுதான் நீ ஒத்துண்டதா ஆயிடும். அது அத நீ ஒத்துக்கிறியா? அத நீ ஒத்துக்கலையே. அதனால இந்த மாதிரி இதுவே இல்ல. இன்னொரு விஷயம் அடிச்சு விடுற குட்டுகிறார் சுட சொல்ல சொல்ல கொடுக்கிறார் குமார தேசிகனும் தேசிகனும் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த நித்த ஆத்மா நித்தியமா இருக்கிறதுன்றதுதான் சித்திக்கிறது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா வித்யையினுடைய பலன் எது? ஆத்மா நித்தியமா இருக்கிறதுன்றது சித்திக்கிறது அப்படின்னு சொன்னியானாக்கா ஏற்கனவே அது அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே அப்படி இருக்கிறத திருப்பி சாதிக்கிறதுன்றது எப்படி? ஏற்கனவே சித்திச்சு விடுத்தே, சித்திச்சது திருப்பி சித்தமும் சாத்தியமும் ஒன்னா எடுத்துப்போம். சித்தமும் சாத்தியமும் ஒன்னா ஆகிறதுன்றது என்னைக்கும் வராது. ஆத்மீகத்த விஞ்ஞானம்ன்ற சாதனத்தினால ஆத்மா நித்தியமா இருக்கிறது அப்படின்னுட்டு நீ சொல்லணும். அந்த மாதிரி சொன்னேனாக்கா உனக்கு என்ன ஆயிடும்னாக்க, ஏற்கனவே நித்தியமா இருக்கிற ஒரு இத இப்போ திருப்பி நித்தியமா இருக்கிறதுன்னு நீ சாதிக்கணும். அப்படி சாதிச்சேன்னாக்க உன் சித்தாந்தத்துக்கு தான் ஹானி, எங்களுக்கு ஒரு ஹானியும் இல்லை. ஏன்னா சித்தமும் சாத்தியமும் ஒன்னா போயிடுது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிறத போய் திரும்ப பின்னாடி வரப்போறதுன்னு நீ சொல்ற. ஏற்கனவே நிச்சயமா இருக்கக்கூடிய ஆத்மா இந்த வித்யினால நிச்சயமா இருக்கான்னு சிதிக்க போறதுன்னு நீ சொல்ற. இருக்கிறது எப்படி ஆகாமியா இருக்கும்? அதாவது வரப்போறதா எப்படி இருக்கும்? இருக்கிறது வரப்போறது இல்லையே, எது இருக்குதோ அதுதான் சித்திக்கிறதுன்னு நீ சொல்லணும். அது இப்ப இருந்து ஏற்கனவே இருந்துட்டே அதன் பேர நீ உன் கல்பிக்கிறதுன்றது எப்படி வரும்? அதனால இந்த விஷயம்ன்றது உனக்கு வியாகாதம், விருத்தமா இருக்குது. உனக்கு விருத்தமா இருக்கிறதுனால அதை நீ எப்படி சாதிக்க முடியும்? அதனால அபினிஷ்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. அபினிஷ்பத்தின்னாக்கா புதுசா வருதுன்னு அவங்க சொன்னான் ஒரு பட்சி, சித்தாந்தி அது இல்லைன்னு சொல்லிவிட்டார். இப்ப அத்வைதிகள் என்ன சொன்னா அபினிஷ்பத்தின்னாக்கா அபூர்வ ஆகார பிரதிபத்தி இல்ல, அபூர்வ ஆகாரம் வந்ததுன்னு சொன்னாக்கா அத்வைதம் போயிடும், துவைதம் வந்துடும். மோட்ச திசையில பரமாத்மான்னு ஒண்ணு வருது, இந்த ஜீவனுக்கு ஒரு அபூர்வ ஆகாரம் ஒண்ணு வருது, ரூபம் வருது அப்படின்னு சொன்னாக்கா பேதம் தான் சித்திக்கும், அபேதம் சித்திக்காது. அதனால உன் சித்தாந்தத்துக்கு ஹானி வருமே அப்படின்னு சாதிச்சார். இல்ல இல்ல, நித்திய ஆத்மஸ்திதி தான் நாங்க சொல்றோம். ஆத்மா வந்து நித்திய சுவாத்ம சுரூப ஸ்திதி அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க அது ஏற்கனவே சித்தம் தானே, ஏற்கனவே அது சித்தம் தானே. அது மட்டும் இல்ல, இது ஒண்ணு தேசியன் ஒரு யுக்தி காமிக்கிறார். மோக்ஷன்றது என்னதுன்னாக்க ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சாக்கா உபாயத்தினுடைய பலன் என்ன? பூர்வகிருதமான புண்ணியபாப ரூபமான கர்மாவனுடைய நாசம், அதுதான் வித்யினுடைய பலன். அதன் பிறகுதான் பகவத் அனுகிரகத்தினால நமக்கு அஞ்ஞானங்கள்லாம் கழிஞ்சி நாம என்ன ஆகும்னாக்க ஞான விகாசம் வந்து இந்த சுரூபாவே பாவம்ன்றது வருது. இதுதான் ஸ்ருதி சொல்லி கொடுக்கிறது. சேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு உபநிஷத் வாக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இருக்கச்ச நீ வந்து வெறும் முன்னாடி இருக்கிற நித்தியத்துவம், ஆத்ம நித்தியத்துவம், ஆத்மஸ்வரூப நித்தியத்துவம் அதுதான் திருப்பி சித்திக்கிறது அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது உண்டிதான் பலனா? வித்யா பலன்றது பிரம்ம வித்யாவுடைய பலன் அது உண்டி இல்லையே. வெறும் ஆத்மா நித்தியம் அது ஏற்கனவே சித்திச்சு கொடுத்தேன். ஆத்மா நித்தியம் தானே சாஸ்திரம் சொல்றது. சூத்திரக்காரர் நாத்மா சுதேகே நித்தியத்வாச்ச தாத்யா அப்படின்னு சொல்ற. ந ஜாயதே மிருகதே வா விபஸ்யது ஞாக்ஞௌ த்வௌ அஜௌ அஜௌ அப்படின்னு. ந ஜாயதே ந மிருகதே பிறப்பில்லை இறப்பும் இல்லை. ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கா, ரெண்டு பேரும் அஜாய் பிறப்பற்றவர்கள். நித்தியோ நித்யானாம் சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நமக்கு சொல்றதே ஆத்மா நித்தியமா இருக்குது அப்படின்னு நமக்கு சாதிச்சிருக்கே. ஸ்ருதி வாக்கியங்கள் தான், நாங்க எதுவும் கல்பிக்கல. நம்ம ரெண்டு பேருமே உட்கொண்ட ஸ்ருதியானது ஆத்ம நித்தியத்துவத்தை சாதிச்சிருக்குது. அத மாதிரி ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்றதுனால ஏற்கனவே இருக்கிறதையே நீ திருப்பி பலன் சொன்னாக்கா எவனாவது எந்த மூடனாவது ஒத்துப்பானா? ஏற்கனவே இருக்கிற பலன் இல்லது, புதுசா அவன் வரப்போறது. எப்படிப்பட்ட புதுசு? முன்னாடி இருந்தது, கர்மாவனால மறைக்கப்பட்டது, அது எப்ப ஆவிர்பவிக்கிறது? அந்த ஆவிர்பவிக்கிறது தான் பெருமான தேவபெருமான நிச்சயப்படிதான் சேவிச்சுட்டு இருக்கோம். இப்ப பௌர்ணமி போய் சேவிச்சுட்டு வந்தேன், சேவிச்சுட்டு வந்த அதே பெருமாள் தான், அதே அலங்க புஷ்பங்கள் சிவாபரணங்கள் எல்லாத்தையும் சாத்தி நிகழ்றாரு. ஆனால் நிச்சயப்படி நவம் நவம் எவ்வனம் புதுசு புதுசா பெருமாளுக்கு அழகும் இளமையும் சேர்ந்து அப்படியே பிரகாசிக்கிறத சேவிக்கிறோம். அப்படி ஒரு அபூர்வமான ஆகாரம் உண்டாகிறது. இது இருக்கிறதே தான் நமக்கு பிரகாசமா தெரியறது. அந்த காலத்துல சொல்லுவா அரியக்குடி ராமானுஜாச்சாரியர் பெரிய சங்கீத வித்வான், செம்மங்குடின்னா பிச்சை இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் அவர் என்ன பண்ணார், ஒரு ஜமீன்தார்கிட்ட போய் பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடினா ரொம்ப ஜமீன்தாருக்கு சந்தோஷம். பாட்டை கேட்டுட்டு ஜமீன்தார் சொன்னாரா, போன வருஷம் காட்டலாம், இந்த வருஷம் உங்களுக்கு ஞானம் அதிகரிச்சிருக்கு, அதனால ரொம்ப நல்லா பாடினீங்களோ அப்படின்னு சொன்னாரா ஜமீன்தார் அறியக்கூடிய பாட்டு. அறியக்கூடிய அதுக்கு சொன்னேரான், எவ்விடத்துல ஞானம் ஒரே மாதிரி தான் இருக்கு, அவ்விடத்துல ரசிக்கிற சக்தி கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னு கேறான். அதுதான் பெருமாள் ஒரே மாதிரி தான் இருக்க, நம்ம சேவிக்கச்சேதான் நம்ம கண்களுக்கு எப்படி தோன்றதுன்னாக்க, இன்னைக்கு பெருமாள் இன்னும் அழகா இருக்காரு, நேற்று ரொம்ப அழகா இருந்தாரு, இப்படி மாறி மாறிதான் நமக்கு தோணும். இதெல்லாம் சகஜமான ஆச்சரியமான அனுபூதிகள், சகஜமான ஆச்சரியமான அனுபூதிகள். அதெல்லாம் இதெல்லாம் ரசிச்சு ரசிச்சுதான் அனுபவிக்கணும். அதே மாதிரிதான் ஆத்மா நித்தியமானவன் அப்படின்றது சகஜ சித்தம், அது சித்தமான விஷயம். அதுல என்ன சித்தமானது விஷயம் இல்லை அப்படின்னா, இவன் அபகதவாதி குணங்களோட கூடினவன், அது மறைஞ்சி இருந்தது, இப்ப வெளிக்குணரப்படுறது. வெளிக்குணரப்படுறதுனால அது விசேஷம், நாங்க அது புது ஆகாரம் இல்லை, இருந்த ஆகாரமே இப்ப பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம். நீங்க அத மாதிரி சொல்லலையே, அதனால உங்களுடைய இது சித்தாந்தமே தவறா இருக்காது. இது வந்து இன்னொன்னு, நித்திய சித்தமா இருக்கிறது சாத்தியமா இருக்குமா? ஜெயசிகன் தத்துவத்தில் எழுதினால் யாரும் சாத்தியிருக்காரு, எத்தனையோ வாட்டி விஜயாபிச்சிருக்கேன் அடியன். நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. நித்தியங்கள்னா நித்தியேச்சா சித்தங்கள், பகவத் சங்கல்பம் இவைகள்லாம் நித்தியமாக இருக்க கடவுள்ன்னு சங்கல்பம், அதனால எப்பொழுதும் நித்தியமாகவே இருக்கிறது அது. எப்பொழுதும் நித்தியமா சித்தமான வஸ்துவை போய் சாத்தியமா சொல்றையே, அது எப்படி வரும்? அது தர்க்க விரோதமா யுக்தி விரோதம், அது மாதிரி சித்தாந்த விரோதம் அது. அதனால உங்க சித்தாந்தத்துல இது எதுவுமே சரி என்ன சரியாவே வராது. சரி, இப்ப உன் பட்சத்துல எப்படி நீ சொல்லுவேன்? என் பட்சத்துல தோஷம் சொல்லிவிட்ட, இதுவரையும் மூணு தோஷம் சொன்னார், முதல்ல சொன்ன தோஷம் புதுசா ஒரு ஆகாரம் வருது அப்படின்னு சொன்னாக்க பங்கமா போயிடும். ரெண்டாவது என்ன சொன்னார், நித்திய ஆத்மா நித்தியம் அப்படின்னா அது சித்திக்கானாக்க அது ஒன்றி வித்யா பலன் சொல்ல முடியாது, பிரம்ம வித்தியனுடைய பலம் அது மட்டும்தான் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க ஆத்மா நித்தியமா இருக்கிறது எப்பவும் இருக்கு, ஆனா அதை காட்டிலும் உகந்த பலன் ஒன்னு இருக்குது, அந்த பலம் தான் பிரம்ம பிராப்தின்றது, அந்த பலம் தான் நம்மளுடைய சுரூப ஆவிர் பாவம்ன்றது, அது நித்தியத்துவம் தான் சித்திக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி வரும், அது எப்படி வரும், அது என்ன பண்றது சத்தம் கேக்குது அப்படின்னு கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வந்தாக்க அந்த கேள்வி வந்த விருத்தம் ஆயிடும். இது ஒரு தோஷம் சொன்னேன். இன்னொரு தோஷம் என்ன சொன்னார்னா, சித்தமா இருக்கக்கூடிய ஆத்மாவை திருப்பி அதாவது நித்தியமா நித்தியம்னு சித்திக்கிறது, பகவான் நித்தியமாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும், அதை திருப்பி சித்திக்கிறது சித்திச்சதை போய் திருப்பி சித்திக்கிறது அது சாத்தியமாகுதுன்னு சொன்னா எப்படி வரும், இப்படி மூணு தோஷம் சாதிச்சார் அவ பேர்ல. அதன் பேர்ல அவன் நம்மளை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய இது என்ன சொல்லு, இப்ப உன் சித்தாந்தத்திலையும் ஆத்மா சுத்தமானவன், நம்ம கீதா பாஷத்தனா பாஷக்கார சாட்சியிருக்கார் பெருமானு சொல்றிருக்கார், ஆத்மா நித்தியமானவன், ஆத்மா நித்திய சுத்தன், சுத்தாத்மஸ்வரூபம், நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவன் ஆத்மா, இதுதான சித்தாந்தம். அப்படி இருக்கிறது நீ அந்த மாதிரி இப்ப என்ன சொல்ல போற, இப்ப நித்தியத்துவம் சித்திக்கிறதா இருக்கிற ஆனந்தமே திருப்பி வருதுன்னு சொல்ல போற, அந்த ஆனந்தம் அப்படியே தானே இருக்கு, அதுதான் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையதாச்சு, அப்போ இது திருப்பி திருப்பி நீ சொன்னதையே நீ என்ன திருப்பி சொல்ற, உனக்கு அதே தோஷம் வருமே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் வாஸ்தவம் தான், நீ கேக்குறது சரி ஆனா பதில் சொல்றேன் தெரிஞ்சுக்கும் என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே சித்திச்சது கூட சில சமயத்துல என்ன ஆகும்னாக்க விரோதமா பாவிக்கும், அதாவது எப்படி பாவிக்கும், நாம வந்து நித்தியமாதான் ஆத்மா, ஆத்மா நித்தியம்தான், நித்தியமான ஆத்மா எப்படி சித்திக்க சுரூபதாக நித்தியத்துவம் சித்திச்சுடுத்து அதுக்கு போய் எப்படி வரும்னு இவன் கேள்வி கேட்டான், அது எப்படி அப்படின்னாக்க அதுக்கு அழகான பதில் சொல்ற, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நாங்க ஆத்ம நித்தியத்துவத்தை சாதிக்கவே இல்லை, ஆத்ம நித்தியத்துவத்தை நாம சாதிக்கவே இல்லை, ஏன்னா ஆத்மா ஏற்கனவே நித்தியம் சித்திச்ச விஷயம், சித்திச்ச விஷயத்தை போய் திருப்பி சாதிக்கிறதுன்றது நாங்க சொல்லவே இல்லை பண்ணவே இல்லை. வேற என்ன சொல்ற அப்படின்னா, ஆத்மா நித்தியம், அதுல அந்த நித்தியமான ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விசேஷணம், அந்த விசேஷண விஷயத்துலதான் சாத்தியத்துக்கு சொல்றோம், அதுதான் சாத்திய பாவமே, எது நம்ம ஆத்மஸ்வரூபத்துல ஒரு விசேஷணம் இருக்கு, அந்த விசேஷணத்தினுடைய சாதிக்கிறது விசேஷணத்தினுடைய சாதிக்கிறது இருக்குது, விசேஷணத்தை சாதிக்கிறமே அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. என்னது அதுக்கு உதாரணம் அழகா சொல்ற, நாம சுத்தமா இருக்கோம், சுத்தமா இருக்கிட்டு ஆராதனை பண்றோம், கத்தா தீர்த்தா வாழ்த்து சுத்தமா இருக்கோம், அந்த சமயத்துல ஏதோ ஒரு அஸ்பர்சம் ஸ்பர்சம் வந்துடுவது, அஸ்பர்ச ஸ்பர்சம் வந்துடுறது, தொடக்கூடாது தொட்டுடுறான், இல்ல யாரும் மேல பட்டுடுறா அந்த மாதிரி ஆயிடுறது. இப்ப என்ன ஆச்சு, இவன் சுத்தம் தான், ஆனால் அந்த சமயத்துல இவன் யாரோ தொட்டுட்டான், தொட்டுட்டான்னாக்க இவனுக்கு அசுச்சி வந்துடுறது, அசுத்தம் வந்துடுறது, அசுத்தம் வந்துட்டோம்னாக்க அப்ப அந்த அசுத்தத்தை போக்கடிக்கிறதுக்கோசரம் என்ன பண்றான், திருத்தமாடுறான், மந்திரஸ்நானம் பண்றான், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறான். இப்ப என்ன ஆச்சு, அவன் எப்பொழுதும் சுத்தமானவன், ஆனால் அந்த அஸ்பர்ஷம் அது ஸ்பர்ஷம் வந்துருச்சு, தொடக்கூடாது தொட்டுட்டான். இத மாதிரி வந்ததுனாக்க அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இவன் வந்து ஏதோ ஒரு அதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கிறான், அதுல அவனுக்கு சுத்தி உண்டாகிறது. அந்த சுத்தி இருக்குதே அது விசேஷனம், அந்த சுத்தி தான் விசேஷனம், அதுதான் இப்ப சாதிக்கப்படுறது. லோகத்துல சகஜம், லோகத்துல அது சகஜம். அது அதனால என்ன ஆகுதுனாக்க, இந்த ஆத்மஸ்வரூபம் நித்தியமா இருக்குது. நித்தியமா இருந்தா கூட இவனுக்கு சாத்தியத்துவம் எங்க வந்தது அப்படின்னாக்க, இவனுக்கு வந்து இது பாபங்கள் கர்மாவனால பாபங்கள்லாம் உண்டாகிறது, அதெல்லாம் என்ன பண்றது, இவன் நம்மளுடைய சுரூபத்தையே மறைச்சு விடுறது, ஞான சங்கோச்சம் வந்துடுறது. அது வந்துடவே அதுக்கோசரம் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, உபாயத்தை அனுஷ்டிக்கிறான், அந்த கர்மாக்கள் போறது. இப்போ எந்த சுரூபம் மறைக்கப்பட்டிருக்கோ அபகத பாஸ்துவாதிகள், எந்த தர்ம உதஞானம் சங்குஜிதமா இருந்ததோ அவனுடைய தர்மம் அதானே சுவாவம், ஜீவாத்ம சுரூபத்தினுடைய சுரூபமும் ஞானிகாக்காரம், அதனுடைய சுவாவம் தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் இருக்கே அது மறைக்கப்பட்டிருக்கு, அது மறைக்கப்படல, அது வந்து கர்மாவனால மறைக்கப்பட்டது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், பிரகாசம் வந்துடுறது, அது பிரகாசம் உண்டாகிறது. அதனால இந்த பிரகாசம் உண்டாகிறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் இங்க விசேஷனம், அதுதான் விசேஷனம், அதுதான் நமக்கு முக்தின்னு நாங்க சொல்றோம், முக்தின்னு அதுதான் நாங்க சொல்றோம், அதுதான் அபிநிஷ்பத்தின்னு சொல்றோம். இந்த இந்த விஷயமானது இத மாதிரி சித்திச்சது அப்படின்னு சொல்றோம். இப்ப சப்தத்துக்கு ஒரு சப்தம் இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் நாம கல்பிக்கல, நம்ம சப்தத்துக்கு அர்த்தத்தை நாம உற்பத்தி பண்ணல, சப்தத்தோட அர்த்தத்தை அது அப்படியேதான் இருக்குது, அனாதியா இருக்குது. கௌஹுன்னு சொன்னா போ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பசுமாடுன்னா, இந்த பசுமாடுன்றது நம்மளா கல்பிச்சோம், காலாகாலமா கோஷப்தஸ்ய கோத்தமே வர்த்தக அப்படின்னு சுத்திக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது, புதுசா நம்ம ஒண்ணு கல்பிக்கல. அப்போ ஆனால் எனக்கு தெரியாது கோஷப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது, அப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு சார் ஆச்சாரியர், உங்களுக்கு சொல்றேன் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார், அப்ப எனக்கு ஞானம் வருது, அப்ப எனக்கு ஞானம் வருது. அப்போ இந்த அர்த்தமானது எனக்கு சித்திச்சதுன்னு தான் நான் சொன்னேன், இந்த அர்த்தத்தை நான் உற்பத்தி பண்ணேன், எங்க அம்மா எனக்கு உற்பத்தி பண்ணி வச்சா, எங்க ஆச்சாரியனுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தேன்னு சொல்றோம், உற்பத்தி பண்ணல, ஏற்கனவே இருக்கிறதான வாங்க ஞாபகப்படுத்துறா, எனக்கு தெரியல தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கிறார், அந்த மாதிரி இது. அதனால இது சுவாபாவிகமான ஆகாரம் இருக்கே, அந்த ஆகாரம் தான் சேன ரூபேன அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் சொல்றது, அது அதனாலதான் அது. ஆகவே எங்க சித்தாந்தத்துல முக்த பிரதிஞானாதன் சூத்திர சூத்திரக்காரர் சொல்ல போற அந்த சித்தாந்தம், அந்த சூத்திரக்காரருடைய திருவுள்ள பிரகாரம் எல்லாம் சார்த்தகமாயிடும். அப்படின்னா என்ன, நம்ம சித்தாந்தத்துல சகுணத்துவம் தான் உண்டு நமக்கு, பிரம்மம் சகுணம், ஜீவன் சகுணம், அச்சேதனங்கள் சகுணங்கள், எல்லாத்துக்கும் குணம் இருக்கு, நிர்குணம்ன்றது எதுவுமே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அப்போ நம்மளுடைய தர்மபூத ஞானம் தான் நமக்கு குணம் சுபாவம், அந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்ச விகாசம் இப்ப வந்து இருக்கு சம்சார தசையில, அது இதுல நமக்கு இதுவாகிற சமயத்துல முக்தி தசையில போச்ச அபூர்வ விகாசத்தை அடைகிறது. அதனாலதான் அவனுக்கு முக்தன்னே பேரு, முக்தன்னே விடுபடுறான்னு அர்த்தம், இந்த கர்ம அனைத்து வித கர்ம பந்தத்திலிருந்தும் விடுபடுகிறான். அப்படி விடுபட்டுட்டான்னாக்க அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு ஞானம் சிந்திச்சுடுத்து, விகசிச்சுடுத்து ஞானம், ஏற்கனவே விகசிச்சுதான் இருக்கணும், கர்மாவனால அது சங்குச்சிதமா இருந்தது. இப்போ நன்ன பூர்ண விகாச, இது எங்க சித்தாந்தத்துல. உங்க சித்தாந்தத்துல நீங்க என்ன சொல்றீங்க, நிர்குணமான பிரம்மம், நிர்குணமான ஆத்மா, அதுக்கு நித்த சுயம் பிரகாசம் இருக்குதுன்றீங்க. அதனால அபூர்வ பிராப்தின்றதே ஒண்ணு இல்லை. அதனால அவன் அமுக்தனா இருந்தான், அதாவது சுயம் பிரகாசம் தான் அவனுக்கு சுரூபம், அது அபூர்வ ஆகாரமா, அது அவன் அடையல. அவன் இப்ப திருப்பி அவனுக்கு அமுக்தனா இருந்தவன் முக்தன் ஆயிட்டான் அப்படின்னு நீ சொல்றது அவச்சனம்தான். அது அவச்சனம், வச்சனமே இல்லை, நீ சொல்றது சரியில்லை. நீ சகுணம் முத்துன்னா சொல்லலாம், சுயம் பிரகாசத்துவம் ஒரு தர்மமா உனக்கு இல்லையே, சுரூப பிரகாசத்தான் அப்படின்னு நீ சொல்ற. இல்ல இல்ல, அவித்யா நிவர்த்தின்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் அபூர்வம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப பிரம்மஸ்வரூபமா அவித்யா அவித்தியன்னு ஒன்னு சொன்னீங்க, அது பிரம்மஸ்வரூப நிவர்த்தியா அவித்யா நிவர்த்தின்னு சொன்ன. பிரம்மஸ்வரூபம்னு சொல்லணுமா, அது அதிருப்தமா, அது அதிருப்தம்னு சொன்னாக்க அது பரமார்த்த ரூபமா இல்ல அபரமார்த்த ரூபமா, பொய்யா உண்மையா? நீ சுரூபம்னு சொன்னாக்க அவித்யா நிவர்த்தி தான் சுரூபம், அவித்தியே சுரூபம்னாக்க அந்த சுரூபம் தான் அப்படியே தான் இருக்கும். பிரம்மத்துக்கு அவித்திய தான் சுரூபம் நீ சொல்லிட்டியானாக்க, அந்த அவித்திய பிரம்மத்தையே போகடிக்க, பிரம்ம சுரூபம் அவித்திய தானே, அவித்திய போச்சுன்னா பிரம்ம போச்சுன்னு அர்த்தம். அதனால பிரம்ம அப்படியே இருக்கும் அப்படின்னு தூஷணம் வந்துடும் சித்தாந்தத்துல. சரி இல்ல இல்ல அதிருப்தமா சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த அவித்திய இருக்குதே அது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அது பொய் அப்படின்னு சொன்னாக்க அந்த பொய் போயிடுது. பொய் போயிடுதுன்னா என்ன நிற்கும்? சத்தியம் தானே நிற்கும். பொய் போயிடுதுன்னா உண்மைதானே நிற்கும். அப்போ அது அனாதியா ஆயிடும், அது அனாதியா ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, அது என்ன ஆகும்னாக்க, இப்ப நான் ஒத்தரைக்கேன், நீங்க ஒத்தரைக்கீங்க, எனக்கு வச்சிருக்கு, உங்களுக்கு வச்சிருக்குது, எல்லாருக்கும் வச்சிருக்கு. எனக்கு அவித்திய போச்சுன்னு அது அனாதியா நிச்சயமா நின்றும், அது அது நிச்சயமா ஆயிடும், உண்மையா ஆயிடும். உங்களுக்கு இப்போ அவித்திய போயிடுதுனாக்க அது நிச்சயமா நின்றும், சத்தியமா நின்றும். இப்படி நிறைய அவித்தியுடைய நிவர்த்தின்றது நிறைய ஆயிடும், எல்லாம் சத்தியமா நின்றும், அத்வைத பங்கம். ஏன்னா அவித்யா நிவர்த்தின்னு என்ன வரணும், என்ன வரணும், பிரம்மைகத்த விஞ்ஞானம் வரணும். இப்ப அது வரலையே, பிரம்மைகத்த விஞ்ஞானம் வராம இதுதானே வந்திருக்கு, ஏகத்துவம் வரல, பௌத்தம் வந்துருத்து. அதனால இல்ல இல்ல அதனுடைய நிவர்த்தியும் ஒத்துக்கிறோம், அந்த சத்திய பட சத்தியமான அவித்யா நிவர்த்தி இருக்கு, அதனுடைய நிவர்த்தி அப்படின்னாக்க அந்த நிவர்த்தி எப்படி, அது உண்மையா பொய்யா? இப்படி கேட்டுட்டே போனா அந்த நிவர்த்தி அந்த நிவர்த்தி அந்த நிவர்த்தி அடிக்கின்றே போனா அனவஸ்தா தோஷம் வந்துடும், அனவஸ்தான்ற தோஷம் வந்துடும். அதனால அது தப்பு. அதுக்கப்புறம் நீ பாரமார்த்தியமா ஒத்துண்டேனாக்க அது உண்மையானதுதான் அப்படின்னாக்க, ஏற்கனவே சொல்லிட்டோம், அவித்யா அவித்தியும் உண்மை, பிரம்மமும் உண்மை, ஜீவனும் உண்மைன்னு எல்லாம் அத்வைதமே போயிடும், துவைதம் தான் நிற்கும். அதனால நீ எந்த பட்சத்துல வந்து சொன்னாலும் சித்தாந்தத்துல இந்த அபினிஷ்பத்தின்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு உன்னால விளக்கமே கொடுக்க முடியாது, விளக்கமே உனக்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் எவ்வளவு தர்க்க ஜடிலமான விஷயங்கள். சுதப்பிரகாசிகை ஆரம்பநாதிகரணத்துல நிறைய சரிச்சிருக்கார் சுவாமி பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யத்திலேயே விஜயாசாதிகரணத்திலையும் ஆரம்பநாதிகரணத்திலையும் நிறைய கண்டனம் பண்ணிருக்கார் எவருமானார். அப்புறம் சுதப்பிரகாசிகையில விஜயாசாதிகரணத்திலையும் ஆரம்பநாதிகரணம் நிறைய கண்டனம் பண்ணிருக்கார் சுவாமி. எல்லா கிரந்தங்களையும் கண்டனம் பண்ணிருக்கார், சரதூஷணி, சொத்தம் தகலாபம், அதிகரண சாராவளி, இந்த மாதிரி அனைத்து கிரந்தங்கள்லயும் அத்வைத மதத்தை நிறைய கண்டனம் பண்ணிருக்கார். அதனால கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா உண்மையான சிரமம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் அடைய இறங்கிதான் சொல்றதா நினைக்கிறேன், அதனால புரியும் அப்படின்னு தோன்றது இல்லை எனக்கு. அதனால இவா சித்தாந்தத்துல எது சொன்னாலும் நிக்காது அபினிஷ்பத்தின்றது, நம்ம சித்தாந்தத்திலேயோ அனைத்தும் அழக்க பொருந்தி நிக்க நிலைச்சு நிற்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நித்ய ஸ்வாத்மஸ்வரூப ஸ்திதிரியம் அபிநிஷ்பத்தி நித்யூச்சிவம் சக தன்மாத்திரம் வித்யா பலமிதி ந விதுஹு நித்ய சித்தம் ஸ்வசாத்யம் சித்தம் சாத்யானுவேதாத் அபி பவதி ஃபலம் ஸ்வாத்ம வித்யா விபங்கோ யத்வா சித்தஸ்ய வித்திஹி ததிஹ ந விஹதம் முக்தயித்யாதி சூத்திரம் அப்படின்னு சாதிக்கிறது. இந்த ஸ்லோகத்துல இயம் அபிநிஷ்பத்திஹி ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்யதே அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சுரூப ஆவிர்பாவம் இருக்குது, இது நித்தியம் பூர்வம் அப்படி சித்தமையத எது நித்தியம் முன்னாடியே நித்தியம் சித்திச்சிருக்குது, அது ஸ்வாத்மஸ்வரூபம் தன்னுடைய சுரூபம். இந்த ஜீவன் இருக்கானே இவனுடைய ஆத்மஸ்வரூபமானது முன்னாடியே சித்திச்சதுதான், அந்த ஸ்திதி தான் முன்னாடி சித்திச்சதே நித்தியம்னு அதுதான் இப்ப சொல்லப்படுறது அப்படின்னு மாயாவாதிகள் சொல்றாளாம். அந்த நித்திய சித்த சுரூபம் மாத்திரம் இருக்குதே அது வித்யாசாத்தியம் அப்படின்னு நீ சொல்றியா, அது வித்யாசாத்தியம் அப்படின்னு சொல்றியா. அப்படி சொன்னாக்க என்னன்னு தெரியுமோ, ஏற்கனவே சித்திச்சது திருப்பி சித்திக்கிறது, அதான் ஏற்கனவே சித்திச்சு கொடுத்தே திருப்பி எதுக்கு அதை சித்திக்கணும், அதனால அது அண்ணன் அது தப்பு, அது இது ஒரு தோஷம். இரண்டாவது தோஷம், இது ஒண்டிதான் பலன் நினைச்சுட்டு இருக்கியா, தன்மாத்திரம் வித்யா பலம் நசியா, தன்மாத்திரம் அந்த ஆத்மா நித்தியமானதுன்னு சித்திக்கிறது இருக்குதே ஏற்கனவே சித்திச்சது அதுதான் இப்ப திருப்பி சித்திக்கிறது அப்படின்றது உண்டிதான், தன்மாத்திரம் அது மட்டும்தான் வித்யாபலம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அது மட்டும் வித்யாபலம் நஃப்யாத், அது மட்டும் வித்யாபலம் இல்ல அப்படின்னு இது நான் விதுகு உங்களுக்கு தெரியாதா, இப்படின்னா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். வெறும் சித்திச்சதையே திருப்பி சித்தி சித்திக்க வைக்கிறதுன்றது பலம் ஆயிடுமா, அது சரியில்லையே, அது உங்களுக்கு தெரியல, நான் ஜானது நான் விதுகு உங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல நித்திய சித்தியம் சித்தம் து அசாத்தியம், நித்தியமா ஒண்ணு சித்திச்சது அதை போய் திருப்பி நான் சாதிக்கிறேன்னு சொல்ல முடியுமா, அது சாத்தியம். நித்திய சித்தம் து அசாத்தியம், நித்தியமா சித்திச்சதை போய் திருப்பி போய் சாத்தியமா சொல்றதுன்றது அசாத்தியம், அது சாத்தியமே இருக்காது. ஆனா ஏன்னாக்கா சித்தமும் சாத்தியமும் ஒன்னாகுமா, சாத்தியம்ன்றது அநித்தியமான வஸ்து, சித்தம்ன்றது நித்தியமான வஸ்து, நித்தியமான வஸ்துவை போய் அனித்யம் நீ அனித்யம் சாதிச்சு விடுறது ஆயிடும் சாத்தியம் சொன்னியானாக்கா, ஏன்னா இல்லாத ஒன்றுத்தையும் சாதிக்கிறதுங்க, ஏற்கனவே சித்திச்சதை போய் அதை சாத்தியமா சொன்னியானாக்கா ரெண்டுத்துக்கும் சாதாத்மியம் வராது, சேர்க்கைன்றதே வராது, அதனால அது வராது அப்படின்னு மூணாவது தோஷம். அத்வைத பட்சத்துல மூணு தோஷத்தை சாதிச்சுட்டேன். அதன் பிறகு அவன் கேட்கிறான், உன் சித்தாந்தத்துல நீ என்ன சொல்ற, எங்களை என்ன பார்த்து சொன்னியோ உன் பட்சத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, சித்தம் அப்பி சித்தம் அப்பி சித்தம் தான், நீ சொன்ன மாதிரி நித்திய சித்தம் தான் அது, நித்திய சித்தமா இருந்தா கூட சாத்திய அணுவேதா, அணுவேதாவது விசேஷம் சாத்தியம் இருக்குதே அதுக்கு விசேஷணமா ஏதோ ஒண்ணு இருக்குது, அதான் சித்தத்துக்கே விசேஷணமா ஒண்ணு சாத்தியம் இருக்கும், அந்த விசேஷணத்தை இட்டுதான் நாங்க அபூர்வமா சித்திக்கிறதுன்னு சொல்றோம். முக்தி திசையில சித்தம் அப்படி சாத்தியானு வேதாத்து பலம் பவதி, அது பலமாக இருக்கும். அதுக்குதான் உதாரணம் சொன்னார் குமார வரது தேசிகம், என்ன சொன்னார் அப்படின்னாக்கா விசேஷம் ஒத்த வந்து சுத்தமா இருந்தா கூட ஏதோ மேல பட்டுட்டான், அப்ப அவனுக்கு அசுத்தம் ஆயிடலாம். அப்ப அசுத்தமானவன் தீர்த்தாமாடினோம். தீர்த்தாமாடினாக்க அவனுக்கு அந்த சாத்தியம் என்ன? அந்த சுத்தி, அந்த சுத்தி தான். ஒருத்த வந்து பாஸ்கர வேதாந்தி ஜீவன் முக்திவாதிய பரியாசம் பண்றான். ஜீவன் முக்தன் சொல்றாள் அத்வைதிகள். அவள் கர்ணன் பண்ணது ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். சௌச்சாத்திய கர்த்தவியம் ஜீவன் முக்தி அபிதாயினா அனித்யத்வா சரீரஸ்ய நாத்மனோ நித்திய சுத்திதாக. நான் ஜீவன் முக்தனா இருக்கேன் செஞ்சு விடுவேன். அவன் குறைக்க கூட வேண்டாம், உடம்பு அலம்பிக்க கூட வேண்டாம். சௌச்சாத்தியம் கர்த்தவியம் ஜீவன் முக்தி அபிதாயினா. ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தி சொல்றவனால இதெல்லாம் குளிக்கிறது, உடம்பு அலம்பிக்கிறது இதெல்லாம் கூட பண்ணிக்க வேண்டாம். ஏன்? அனித்யத்வா சரீரத்திய உடம்பு அழிய போறது, உடம்பு அழிய போறது, அதுக்கோசரம் போய் நான் பண்ணிக்கணுமா? நின்ன நித்திய சுத்தனாச்சு. இல்ல இல்ல, ஆத்மாவுக்கோசரம் நான் தீர்த்தம் ஆடுறேன்னா ஆத்மனக நித்திய சுத்திதாக. ஆத்மா நித்திய சுத்தம் தானே நீ எது ஒத்துன் இருக்க? ஆத்மா நித்திய சுத்தம் நீ ஒத்துன் இருக்கிறதுனால அதுவும் நீ உன்னால சொல்ல முடியாது. அது நான் நித்திய ஆத்மாவுக்கோசரம் தீர்த்தம் ஆடுறேன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பக்கமும் சொல்லவே முடியாது. அப்படின்னு ஒரு பாஸ்கர வேதாந்தி ஜீவன் முக்தி வாதம் யாரு சொல்றாளோ அவளை வெய்யறாது. அதே மாதிரி எங்க சித்தாந்தத்தில் அப்படி இல்லை. எல்லாமே சரிதான், எல்லாம் சரிதான் எங்க சித்தாந்தத்தில். ஏன்? இது வந்து பொய் இல்லை, உண்மையானது. கர்மாதீனமான உடம்பு, அதுக்கு நமக்கு சுத்தி இருந்தாதான் பெருமாள் ஆராதனா பண்ண முடியும். இல்லாத போனா பண்ணவே முடியாது. நம்ம சித்தாந்தம் எல்லாம் ஒத்துட்டு இருக்கோம். நம்ம சம்பிரதாய சாஸ்திரக்காரால அதெல்லாம் நிர்ணயம் பண்ணிருக்கா. எப்படிலாம் நம்ம சுத்தமா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும்னுட்டு ஆன்மீகங்கள்லாம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இது மாதிரி நாங்க அதை தான் சாத்தியம் சொல்றோம். எது நமக்கு தவறாக அசுத்தி எல்லாம் வருதோ அதுதான் சாத்தியம். அந்த அசுத்தியை போக்கடிக்கிறதுக்கு பாருங்கோ, அதுதான் சாத்தியம். இங்க என்ன? நமக்கு அனாதியான கர்மா, அனாதியான கர்ம சம்பந்தம், அதனால அசுத்தமா போயிட்டோம். அதுக்கோசரம் என்ன பண்றான்? அசுத்தமான கர்மாவானது போகணும், சுத்தமான ஆத்மஸ்வரூபம் வரணும். அந்த அந்த கர்மா போச்சுன்னா தான் நமக்கு சுத்தி உண்டாகும். அதுக்கோசரம் நாங்க வந்து உபாசனம் பண்ணோம். உபாசனம் பண்ணதுனால அந்த கர்மாக்கள் போச்சு. போனதுனால அபகத பாசனத்துவாதிகள் வந்துருச்சு. அதுதான் முக்தஸ்வரூபம் நாங்க சொல்றோம். இதுல என்ன விரோதம் இருக்கு? ஆனா இந்த சாத்து அவித்யாதி பங்கம்லாம் இருக்கு பாருங்க. அவித்யே அவித்யா நிவர்த்தின்றது அதெல்லாம் சாத்து அவித்யாதி பங்கம். அந்த அவித்யான பங்கம் அதுதான் நாங்க சொல்றோம். அபிரிஷ்பத்தின்னு என்ன அர்த்தம்னா அவித்யா, கர்ம வாசனா, இவைகள்னா அதனுடைய ருச்சி, போகம். அந்த போகம் வர்றதுனால திருப்பி திருப்பி கர்மா பண்றது, இதெல்லாம் துவம்சம் ஆயிடும். துவம்சம் ஆயிடும். துவம்சம்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போயிடும். அழிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அபாவம்னு சொல்லணும். அபாவம்னு சொன்னா நம்ம சித்தாந்தத்துல என்ன அர்த்தம்னாக்க, அபாவத்தை கூட பாவமா தான் நம்ம ஒத்துக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் மூணாம் அத்தியாயம் நாலாம் பாகத்துல. அபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கடம் பானை இருக்கு, பானை உடைஞ்சு போயிடுச்சுன்னா பானை உடைஞ்சு பானை நஷ்ட கடக நஷ்ட அப்படின்னு சொன்னான். கடோ நஷ்ட கபாலோ ஜாத்தக அப்படின்றான். கடம் தான் போச்சு, கடம் ஆகாரம் தான் போயிருக்கு, அந்த வஸ்து அழியிலேயே அது கபாலமா மாறிவிடுச்சு. கடத்தினுடைய அபாவம்ங்கிறது கபால அவஸ்தா. அந்த கபாலமானது இன்னும் சின்னதா போயிடுச்சு. தூள் தூளா சின்ன சின்ன கட்டி இருவா சில்லியா இருந்தது, சல்லி சல்லின்னு வா. சின்ன சின்ன சல்லியா இருந்ததுனாக்கா கபாலிக்கா, அதுவும் தூள் தூளா ஆயிடுச்சு, திருப்பி மண்ணா மாறிடுச்சு. இப்போ ஒரு நிலையில இருந்தது இன்னொரு நிலைக்கே மாறிடுச்சு. அதனால அபாவம் அது பாவமா இருக்கு. அபாவம் பாவ ரூபத்தை அடையிறது அப்படின்றது தான் அர்த்தம். அது நம்ம நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். அதனால அவித்யாதி நிவர்த்தி ரூப அவித்யான நமக்கு கர்மா தான் அவித்யா. அந்த நிவர்த்தி தான் அது. அதனால அந்த கர்மா போயிடுத்துனாக்க நமக்கு இந்த அபகத பாதிகள் எல்லாம் வந்துடும். அதுதான் அபரிஷ்பத்தின்னு நாங்க சொல்றோம். அவித்யாதி பங்கன்னு அதுதான். அல்லது எத்வா சித்தசிய வித்தி, இன்னொரு பட்சத்துல சித்தசியாபி சுரூபசிய வித்திஹி நிச்சய ஏவ அபினிஷ்பத்தி. வித்தின்னா ஞானம்னு அர்த்தம். அதாவது வித்தி இல்லாதது சித்திக்கிறதுன்னு அர்த்தம். அபினிஷ்பத்தின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சுரூபம் இருக்கு, அதனுடைய திருப்பி அதை காமிக்கிறது, திருப்பி நம்மளுக்கு கொண்டு வரது இருக்குன்னு பாருங்க, கொண்டு வரதுன்னு இருக்குதே, அததான் இங்க வந்து சொல்றோம் அபினிஷ்பத்தின்னு. அதுக்கு உதாரணம் யுக்தியா அயம் அர்த்தக அபினிஷ்பண்ணஹா அப்படின்னு லோகத்துல இருக்கு. பெருமாள் இருக்க, பெருமாளை வந்து அனுமானத்தினாலதான் சாதிக்க முடியும் அப்படின்னுட்டு நையாயிகள்லாம் சொல்றோம். அப்ப பெருமாளே இல்லேன்னுட்டு சாங்கியன், நிரீஸ்வர மீமாம்சகன், சார்வாகன், பௌத்தன் அவள்லாம் சொல்றார். அப்போ யுக்தியினால பெருமாளை சாதிக்கிறா, இவா பெருமாளை சாதிக்கிறார். இந்த சாதிக்கிற சமயத்துல பெருமாள் இல்லையான்னா, ஏற்கனவே பெருமாள் இல்லையான எப்பொழுதுதான் இருக்க, இருக்கிற பெருமாளை யுக்தியினால இவா சாதிக்கிறார். அதனால இப்ப என்ன சொல்றது, யுக்தியா யமஸ்தக அபினிஷ்பண்ணஹா, யுக்தியினால இந்த அர்த்தமானது இது சுரண்டிருக்கலாம். இது மாதிரி என்னென்ன சாதிக்கிறோமோ அதெல்லாம் அயமஸ்தக அபினிஷ்பண்ணஹான் லோகத்துல இருக்கு, லோகத்துல அது மாதிரி இருக்குது. அதனாலதான் முக்த பிரதிஜா அப்படின்னு இருக்கு. தஸ்தது தஸ்மாத் காரணாத்து, இந்த காரணத்தினால இஹ இங்கு அஸ்மத் பக்ஷே எங்க சித்தாந்தத்துல முக்த இத்தியாதி சூத்திரம் ந விஹிதம் முக்த பிரதிஜானாத் அப்படின்னு இருக்கு. அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம்னா சொல்லப்போம், அதை பார்க்கலாம். அந்த சூத்திரமானது வையர்த்தியமே இல்லை, அது சார்த்தகமா தான் இருக்கு. என்ன அர்த்தம்? ஜீவன் சகுணன், குணம்னா என்னது? தர்மபூத ஞானம் தான். என்ன நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஞானத்தினுடைய நிலைகள் தான் குணங்கள்லாம். அவன் கோபிஷ்டன், அவன் கோபம், அவனுக்கு கோபப்படுறது ஒரு குணம், அது ஞானத்தினுடைய ஒரு நிலை. சந்தோஷம் வருது, அதுவும் ஞானத்தினுடைய நிலை. துக்கம் வருது, ஞானத்தினுடைய நிலை. எல்லாமே இச்சா தேச பிரயத்தனாக சுகம் இதர தப்பி ஞானதோ நாதரிக்தாக அப்படிங்கிறார் தத்தம் சாகராசர சுவாமி. அதனால இவைகள் அத்தனையும் ஞானத்தினுடைய சுரூபந்தான். அது அந்த சகுணம் சொல்லச்ச அந்த குணம் என்னதுன்னா தனுபூத ஞானம். அதுக்கு சங்கோஜ விகாசம் இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ உற்சாகம் இருக்கு சொல்லிட்டு இருக்கேன். லட்சுமி ஸ்ருதி பிரியாந்திகா பார் வந்து குணம் தர்மபூத ஞானம், குணம் அதனுடைய சங்கோச விகாசம். அடைய திருப்பதியிலேருந்து வரேன், திருப்பதியிலேருந்து வரைச்ச கார்ல வரைச்ச ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கார்ல சதீஷ்லாம் அழிச்சுட்டு வந்தார். ஒரே எனக்கு அந்த கார் ஸ்மெல் ஒத்துக்காது, வழி சரியில்லை, சீட் எனக்கு சரியில்லை, கடைசி சீட்ல உட்காந்துட்டேன், ரொம்ப கஷ்டமானது கார்ல, கால எத்தனையோ அதனால இறங்கச்சே ரொம்ப கஷ்டமானது. அப்போ அது என் போன்ல வந்து இந்த அரிகண சார் அவருடைய வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அத புத்தகத்தை அந்த போனை பார்த்தானாக்க மனசுல ஒண்ணுமே ஏறல, ஒண்ணுமே ஏறல மனசுல, ஞானமே வேலை செய்யல. சரி எப்படா ஆத்துக்கு போவோம்னு நான் எடுத்தோம், ஆத்துக்கு வந்தேன். வந்துட்டு கேக்க அலமின்னேன், வெந்தியத்தன் சாப்பிட்டேன், பேரனை இவ்வளாச்சும் கோயிலுக்கு போயிட்டேன், பெருமானை சேவிச்சேன், மனசு ஆனந்தமா இருந்தது. ஆத்துக்கு வந்தேன், அரை கலாச்சி சந்தியானம் பண்ண பொண்ணோட பேசினேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த சாராவளியை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆச்சரியமான அனுபவம். ஏன் அது அப்ப வரல, ஏன் இப்ப வந்தது அப்படின்னா, முதல்ல வந்து எனக்கு அந்த இது இல்லை. அதனால ஞானம்ன்றது விகாசமோ சங்கோஜமோ நம்மளுடைய கர்மாதீனமாக அந்த சந்தர்ப்பாதீனமாக மாறிட்டு இருக்கும். வந்து இது சங்கோஜம் வரும், விகாசம் வரும், எல்லாம் தான் வரும். அது அதனால அந்த சங்கோஜ நிவர்த்தி தான் முக்த சப்தத்துக்கு அர்த்தம். முக்தன் அப்படின்னாக்க சங்கோஜம் போயிடுத்து, ஞான சங்கோஜம் போயிடுத்து, ஞான விகாசம் வந்துடுச்சு. ஆனா உங்க சித்தாந்தத்தை எப்படி தெரியுமோ, நீங்க எல்லாம் நிர்குணம் தான் சொல்றீங்க. நிர்குணமா இருந்ததுனாக்க ஒண்ணுமே கிடையாது, ஏதாவது இருந்தா தானே புதுசா வரும். ஒண்ணுமே இல்லாத இந்த பிரம்மத்துக்கு அல்லது இந்த ஆத்மாவுக்கு புதுசா என்ன வரும்? எந்த குணமும் வராது. எதை அடையிறது, எதை அடையிறது, எதை அடையல, எதுவுமே உங்களுக்கு வராதே. அதனால உங்க சித்தாந்தத்துல எல்லாமே விருத்தமாகத்தான் இருக்குது. அதனாலதான் அவித்யா நிவர்த்தி அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் நிலைக்காது, எல்லா விதத்திலையும் அது தவறாதான் முடியும். அதனால அபினிஷ்பத்தின்னு சொன்னாக்க நம்ம ஆத்மஸ்வரூபம் அபகதபாதிகள்னா இருக்கு, அது கர்மாவனால மறைஞ்சிருந்தது, அது விசேஷமா இருக்கும் நமக்கு. அது உபாயத்தினால அந்த கர்மாவெல்லாம் நாசத்தை அடைஞ்ச உடனே அது சுரூபத்தை அடையாது, அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப பாருங்க, நித்திய ஸ்வாத்ம ஸ்வரூப ஸ்திதி ரியம் அபி நிஷ்பத்தி ரித்தி ஊச்சி வம்சஹ தன்மாத்திரம் ஸ்யான்ன வித்யா பலமிதின விதுஹு நித்திய சித்தம் ஸ்வசாத்யம் சித்தம் சாத்யானுவேதான் அபி பவதி பலம் சாத்த வித்யாதிபங்கோ யத்வா சித்தஸ்ய வித்திஹி ததிஹன விஹதம் முக்த இத்யாதி சூத்திரம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே.